முத்து வீரு, நாளைக்கு நம்ம ஊரு வீதியில யாரும் வெள்ள வேட்டி சட்டையோட நடக்க முடியாது. ஆடிக்காத்து ஆரம்பிச்சிடுச்சா? ஏய், மஞ்ச தண்ணி ஊத்துறேன்னு நம்ம ஊர் குமரி பொண்ணுங்க நம்மள சும்மா விட மாட்டாங்கடா. மஞ்சள் குளிச்சு அள்ளி முடிச்சு மெட்டி வழி.